என்னை தீண்டி விட்டாள், திரி தூண்டி விட்டாள், என நானே தொலைத்து விட்டேன். ஓர் மார்கழியில் உன் பனியிரவில் என நானே எடுத்து விட்டேன். நானே தொலைத்து விட்டேன். மார்கழியின் உன் பனியிரவு என்னை நானே எரித்து விட்டேன். என்னை தீண்டி விட்டாள், திரி தூண்டி விட்டாள், என்னை நானே தொலைத்து விட்டேன். மார்கழியின் உன் பனியிரவில் என்னை நானே எரித்து விட்டேன். இதழின் புறம் இழைந்து கொடும் அவள் சீரித்து விழுந்து விட்டேன். அவள் புதல் எனும் ஜெனி அதை பிடித்தே எழுந்து விட்டேன். கடந்து போகும் காற்றில் நடும் அவள் மூச்சில் கரைந்து விட்டேன். இது போதும், இது போதும், என் வாழ்வை வாழ்ந்துவிட்டேன்.